மனம் ஏன் தோழியோ மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி இன்பம் கனவு துன்பம் எதிர் காண்பது ஏன் தோழி காண்பது ஏன் தோழியா மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனம் முடித்தவர் போல் அருகினிலே வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி விட்டார் தோழியா மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி கனவில் வந்தவர் யார் என்ன கேட்டேன் கணவர் என்றார் தோழி கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி மயங்குது எதிர்காலம் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழியா கனவு கண்டு